ഉപവീതിനമുർധ്വപുണ്ഡ്രവന്തം ത്രിജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സ്വാസ്ഥവാഗമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പോ സന്ധ്യാധികരണം തെളിച്ചു മുടിച്ചോ, അതില് സ്വപ്ന പദാർത്ഥങ്ങളുടെ കത്തായ அப்படின்னு கேட்டு பரமாத்மா தான் சொல்லி முடிச்சுட்டோம். அதன் பிறகு இந்த விழிப்பு இல்ல, சொப்னமும் இல்ல, அப்ப எது நிலை அப்படின்னாக்க தூங்குறது. இந்த தூங்குற சமயத்துல எங்க இவன் தூங்குறான், இவன் தூங்குறது எந்த இடத்துல அப்படின்னு இப்ப விசாரம் பண்ண போறாரு. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம தூங்குற சமயத்துல நமக்கு ஆதாரமா இருக்கிறது யாரு அப்படின்னு இங்க கேள்வி வருது. இதுல இப்படி ஆதாரமா இருக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்மளை எப்பொழுதுமே எம்பெருமான் கைவிட மாட்டான். நாம எம்பெருமான நினைக்காட்டா கூட எம்பெருமான் நம்மளை எப்பொழுதுமே பாத்துக்கிறான், எப்பொழுதும் நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம் இருக்காங்க. சுவாமி பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சிவ பிரகசு பிரதிகாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஷரீராத்மபாவத்தை சொல்லச்ச, இப்போ இந்த உடம்ப குறிச்சு நாமும் ஆத்மா, நம்மள குறிச்சு எம்பெருமான் ஆத்மா. ஆனால் இந்த நம்ம உடம்ப குறிச்சு அவனுக்கு ஆத்மத்துவம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாக்க, அது ரெண்டு விதமா சொல்லியிருக்கார் சுவாமி. சத்வாரகமாகவும் அத்வாரகமாகவும் இருக்கும் அப்படின்னு சாதிக்கிற. சத்வாரகம் அத்வாரகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, என்ன மூலமாக வச்சுட்டு என் உடம்புக்கு அவன் ஆத்மாவா இருப்பான். அதாவது என் உடம்பு எனக்கு அதீனம், நான் அவனுக்கு அதீனம், அதனால என் உடம்பு அவனுக்கு அதீனம். இது சத்வாரகம். அத்வாரகம்னா சாட்சாத் எம்பெருமான் நமக்கு ஆத்மாவா இருக்கிற மாதிரியே நம்ம உடம்புக்கும் ஆத்மாவா இருப்பான். அத்வாரம் நம்ம நம்ம வாழ நம்ம இல்லாமலே நேர்மேலாவே அவன் ஆத்மாவா இருப்பான். நேற்று கூட அதை சொன்னோம், பிரகிருதி இருக்குதே அந்த பிரகிருதி நேருக்கு நேர ஆத்மாதான். பிரகிருதிக்கு பரமாத்மா நேருக்கு சாட்சாதாவே ஆத்மாவா இருக்கான். ஆனால் அந்த பிரகிருதி தான் இந்த உடம்பாக மாறுகிறது, அது சூக்ஷமான சில அம்சங்கள்லாம் பரிணாமிச்சு இந்த உடம்பா மாறுறதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த உடம்ப குறிச்சும் சாட்சாத்தாகவே எம்பெருமான் ஆத்மாவாக இருப்பான். அதை சொல்லிட்டு ஒரு உதாரிக்கிறார் சுவாமி. அதுக்கு நம்ம முழிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் முழிச்சுட்டு இருக்கச்ச நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, நானே நடக்கிறேன், என் உடம்பு உடறாம இருந்தா டக்குனு நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு ஆலப்பணத்தை பிடிச்சுக்கிறேன், இப்படிலாம் நான் பண்ணிக்கிறேன். அதே தூங்குற சமயத்துல எப்படி, தூங்குற சமயத்துல நல்லா ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குது, இல்ல நம்மளே தூங்குறோம், நம்மள ஏந்து உட்காந்து இருக்கிறா, ஆனா நம்ம தூக்கணும் காட நிதிர, அந்த சமயத்துல நாம என்ன பண்றோம்னாக்க அப்படியே திரும்பிக்க விழுந்து படுத்துறோம். ஏன்னா அந்த தூக்கத்தை எழுந்திருக்க முடியல, அந்த மாதிரி நாம தூங்குறோம். அதனால அந்த தூங்குற சமயத்துல நம்ம உடம்ப யார் பாத்துக்கிறா, நம்மள யார் பாத்துக்கிறா, ஆதாரமா யார் இருக்கா அப்படின்னா அவன் தான், சர்வேஸ்வரன் தான். இத சுசக்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்க பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சிவ திரகச திரகாரத்துல. நீங்களாம் அதை சேர்த்திருப்பீங்களோ, அதனால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த தூக்க நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல ஆதாரமா இருக்கிறது யார் அப்படின்னு அதை கேள்வி வரச்ச சொல்ல முடியும். அதுக்கோசரம் எம்பெருமானே ஆதாரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி ஏன் இந்த மாதிரி விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த வாக்கியங்கள்லாம் விஷய வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணிடுத்தோம்னாக்க, இவன் தூங்குற சமயத்துல மூணு இடத்துல தூங்குறதா சொல்றக்கு, மூணு இடத்துல தூங்குறான் இவன். ஒன்னு தன்னுடைய நாடிகள் இருக்கொள்ளும், ஹிதாநாம நாட்யக அப்படின்னு இருக்கு. அதுக்கு பேரே ஹிதா அப்படின்னு பேர் அந்த நாடிகளுக்கு. அந்த நாடிகள்ல தூங்குறான். ஏன்னா தூங்குறது எல்லாருக்குமே பிடிக்க முடியோ, எல்லாருக்கும் ஹிதமா இருக்கு தூங்குறதுன்றது. அதனால அந்த ஹிதான் அதுக்கு பேரு, அந்த நாடிகள்ல அவன் தூங்குறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதே மாதிரியாக புரீதத்தி சேதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. புரீதம்னாக்க, புரீதத்தினாக்க உடம்புல ஒரு மாம்ச பிண்டம், உடம்புல ஒரு மாம்ச பிண்டம், அதாவது நாடிகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்க மாதிரி, அதுல இவன் தூங்குறான் அப்படின்னு இன்னொரு வாக்கியம் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றது, சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த தூங்குற சமயத்துல எம்பெருமானோட சேர்ந்து இருக்கான் இவன், எம்பெருமானோட சேர்ந்து இருந்துருவான் அவனுடைய, அவங்கிட்ட அதாவது அவங்கிட்ட தூங்குறான் இவன் அப்படின்னு இருக்கு. ஆக உபனிஷத்தே மூணு வாக்கியங்களை மூணு விதமான ஆதாரங்களை சொல்லிட்டு போயிடுச்சு. தூங்குற சமயத்துல நாடிகள்ல தூங்குறான், அந்த மாம்சபிண்டமான புரீதத்தின் ஒண்ணு அதுல தூங்குறான், அதன் பிறகு பரமாத்மா அவரிடம் தூங்குகிறான் அப்படின்னு மூணு விதமான நிலைகளை சொல்லிட்டு போயிடுச்சு. எங்கெங்க தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப இந்த மூணும் ஒரே சமயத்துல வருமா அல்லது விகல்பம் எங்க படுத்துந்தான் அப்படின்னா, ஆத்து வாசல படுத்துனா அல்லது மாடியில படுத்துனா அல்லது ஆத்து கூட தருத்துவீங்கன்னா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மூணு விகல்பம் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போட்டுவேன் அப்படின்னுட்டு இருக்கு. இந்த மாதிரி கூட லோகத்துல உண்டோ இல்லையோ, ஆகினால விகல்பம் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பட்சம். விகல்பத்தினாலதான் இது விகல்பம் பண்ணி சொல்றதுன்றத ஒரு பட்சம் லோகத்துல அது உண்டு. சாஸ்திரக்காரர் வந்து இந்த மாதிரி நேற்று கூட சொன்ன பாருங்க, தத்ராஜுகோதி பயசாஜுகோதின்னு சொன்னா தயிர்னாலே யாகம் பண்ணு, பாலினாலே யாகம் பண்ணு அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இந்த தயிர்னால பண்ணு பாலினால பண்ணுன்னு சொன்னாக்க, தயிர்னாலயோ அல்லது பாலினாலயோ ஏதாவது ஒண்ணத்தினால பண்ணு அப்படின்னு அங்க அர்த்தம் வருது. இது விகல்பம், ஏன்னா ரெண்டு படி சொல்லப்பட்டாலோ மூணு சொல்லப்பட்டாலோ ஏதாவது ஒண்ணுல பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆகையினால இத மாதிரி சொல்லலாம், கொஞ்சம் விகல்பமே வச்சுக்கலாமே. ஏன்னா லோக சாஸ்திரக்காரால் உத்தன் இருக்க, அதனால விகல்பம் தான் இங்க அப்படின்னுட்டு ஒரு பட்சம், இந்த பூர்வபக்ஷம்ன்றது அப்படி இருக்கு. அது அதற்கு சித்தாந்தம் அது தப்பு. விகல்பம்னு சொல்லக்கூடாது. விகல்பம்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த மாதிரி மூணு இடத்துலன்னு சொன்னது இருக்குதோ இல்லையோ, இந்த மூணு இடத்துலன்னு சொன்னது வேதம் தான் சொல்றது. இந்த மாதிரி சொன்னாக்க விகல்பம் சொன்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒண்ணுன்னு தான் அர்த்தம் மாறுது. அப்ப வேதம் சொன்ன மூணு இடங்கள்ல ஒரு இடத்தை உண்டு எடுத்துருந்தாலும் வச்சுக்கோங்க, மீதி ரெண்டு இடமும் அப்பிரமாணமா போயிடுறது. அதை உபயோகப்படுத்துறது இல்லையோ, உபயோகப்படுத்தாததுனால இது அப்பிரமாணம், வியர்த்தமா போயிடும். அது இதுக்கு விகல்பம் சொன்னாக்க பக்ஷே பாதம் வந்துடும். நீங்க எந்த இதை இப்ப தயிர்னால பண்ணு பால்னால பண்ணுன்னு சொன்னாக்கா ஹோமத்தை, தயிர்னால பால் ஹோமத்தை பண்றோம், அப்போ பாலால பண்ணு பயசாஜுகோதின்னு வாக்கியம் கொள்ளியோ, அந்த வாக்கியத்துக்கு பாதம் வந்துடும், அந்த வாக்கியத்துக்கு பாதம் வந்துடும். பயசாஜுகோதின்னு சொன்னாக்கா அதை எடுத்துட்டோம்னாக்க தத்ராஜுகோதின்ற வாக்கியத்துக்கு பாதம் வந்துடும். இவர் ரெண்டு சாஸ்திரங்கள் தத்ராஜுகோதி பயசாஜுகோதின்னுட்டு ரெண்டு சாஸ்திரங்கள், ரெண்டு சாஸ்திரங்கள்ல விகல்பம் பண்ணிதான் அங்க பண்ண முடியும். தைரியம் பாலையும் ஒன்னா சேர்த்து ஹோமம் பண்ண முடியாது. அதனால தயிரை கொண்டு பண்ணு அல்லது பாலை கொண்டு பண்ணு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க தயிரை கொண்டு பண்ற சமயத்துல நாலு தோஷம் வருதுன்னு சொல்ற. தயிரை கொண்டு பண்ற சமயத்துல பயசு பால் இருக்கு பாருங்கோ, அந்த சாஸ்திரம் அப்பிரமாணமா போயிடும், அப்பிரமாணமா போயிடும். அத்தை முதல்ல பண்ணிட்டான் அதை பண்ண, அது வேண்டாம் நான் பாலை கொண்டு பண்றேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்போ ஏற்கனவே தயிர் எடுத்துட்டான், அந்த சாஸ்திரமானது தியாகத்தை தியாகம் பண்ணிட்டான். அத்தை முதல்ல ரெண்டு தோஷம் வந்தது, தயிரை கொண்டு பண்ணச்ச தயிர் சாஸ்திரத்தை எடுத்துட்டான், ஆனா தயிர் சாஸ்திரம் இருக்கே பால் சாஸ்திரம் அதை விட்டுட்டான். திருப்பி பால் சாஸ்திரத்தை எடுத்துட்டான்னாக்க தயிர் சாஸ்திரம் போயிடுச்சு. இன்னொன்னு, எதை விட்டானோ பால் வேண்டாம் தான் சொல்லி விட்டான், முதல்ல அதை கிரகிச்சு விட்டான். அப்ப என்ன எடுத்து தியக்தஸ்ய ஸ்வீகாரம், எதை விட்டமோ அதை எடுத்துக்கிறது, எதை எடுத்துட்டோமோ அதை விட்டுடுறது. இப்படி நாலு தோஷம் வந்துடுறது. முதல்ல எடுத்துட்டான், ஒண்ணுத்த விட்டுட்டான், எடுத்துக்கிறது விட்டுறது அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு தோஷம் வந்தது. திரும்ப அதை மாத்திர சமயத்துல இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்ப என்ன பண்ணா, நான் முதல்ல பாலை நான் எடுத்துக்கிறேன்னு ஆரம்பிச்சான், அப்போ அது அதே மாதிரி நாள் வரும். பாலை எடுத்துட்டது, தயிரை விட்டுது, திருப்பி தயிரை எடுத்துக்கிறேன்னா அப்ப பாலை விட்டுட்டான், தயிரை எடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நாலு நாலு தோஷங்கள் வருது. இங்க என்ன தெரியுமோ, மூணு சொல்றது, நாடியில படுத்துக்கிறான், புரிதத்துல படுத்துக்கிறான், அந்த மாதிரி பரமாத்மா இடத்துல படுத்துக்கிறான். மூணு இடம், முதல் சாஸ்திரத்தை எடுத்தனாலும் வச்சுக்கோங்க, நாடியில படுத்துக்கிறது எடுத்துட்டாக்க, மீதி ரெண்டு சாஸ்திரத்தை விட்டுட்டான், மீதி ரெண்டு சாஸ்திரத்தை விட்டுட்டான், திருப்பி ரெண்டு சாஸ்திரத்தை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பன்னெண்டு தோஷம் வரும், இப்படி இரண்டே போகும். அதனால விகல்பம் எங்க வரும்னாக்க, கதியே இல்லைன்ற சமயத்துலதான் விகல்பம் வரும். கதி இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, வழி இருந்ததுன்னாக்க அந்த வழிக்கு வழியை எடுத்துட்டு பண்ணலாம். அந்த மார்க்கத்துல போனோம்னாக்க எல்லா சாஸ்திரமும் பிரமாணமாகும். முடிஞ்ச பரியந்தம் எந்த சாஸ்திரத்தையும் விடக்கூடாது. இது மீமாம்சகாலம் வச்சுருக்கா, முடிஞ்ச பரியந்தம் எல்லா சாஸ்திரத்தையும் அனுஷ்டிக்கணும், எது முடியலையோ அப்பதான் விடணும். அந்த சமயத்துலதான் விகல்பம் வரும். எப்ப முடியுமோ அப்பதான் விகல்பம் வரும். கல்யாணம் கார்த்திகையில எத்தனை பட்சணம் பண்றது, விரத பட்சணம் அப்படின்னாக்கா பன்னெண்டு பண்ணு, பன்னெண்டு எத்தனை பண்றது, பன்னெண்டு பன்னெண்டு பண்ணு, எவ்வளவு கூட அதிகமா சீர் வைக்கணுமோ அவ்வளவு கூட நம்ம குழந்தைக்கு பாக்கியம். அவன் சக்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க, எவ்வளவு போன முடியுமோ அது முடியறதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். முடிஞ்சு முடியச்ச கூட பண்ண மாட்டேன்னு சொன்னாக்க அது தப்பு இல்லையா. அதனால எல்லா சாஸ்திரமும் பிரமாணம் தான், எந்த சாஸ்திரமும் அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. அதனால விகல்பம்ங்கிறதே ஒரு பட்சத்துல பாதம் வந்துடும். அதனால எல்லா சாஸ்திரத்தையும் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஆகையினால நாடியில தூங்குறது, புரிதத்துல தூங்கிறது, பரமாத்மா இடத்துல தூங்கிறது, மூணுத்தையும் எடுத்துட்டா தப்பு இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப இவன் பூர்வபக்ஷி கேக்குறான், அது எப்படி சரியா இருக்கும், ஏன்னா ஒரே சமயத்துல மூணு அன்மையிக்குமா, தயிரையும் பாலையும் ஒரே சமயத்துல பண்ண முடியாதுன்னு மரியோ. அந்த மாதிரிதான் இங்க ஒரே சமயத்துல நாடியில படுத்துக்கிறது, ஒரே சமயத்துல இதுல படுத்துக்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு நியாயம் சொல்ற, பிராசாத கட்வா பரியங்க நியாயம் அப்படின்னு அதுக்கு பேர். எம்பரமான அந்த நியாயத்தை அங்கீகரிக்கிறார். பிராசாதம் அப்படின்னா மாடியில, மாடியில படுத்துக்கிறான். மாடியில எங்க படுத்துனா, கட்டில படுத்துன்தான், கட்வான்னா கட்டில், கட்டில எங்க படுத்துனா அது மேல மெத்த இருக்கு. ஆக மாடி மேல கட்டில், கட்டில் மேல மெத்த, அந்த மெத்த பெயர்ல இவன் படுத்துக்கிறான். இப்போ அந்த நாடி அப்படிங்கிறது தான் மாடி மாதிரி, அதுல கட்வா அப்படின்னு படுக்கேன்னு சொல்லி சொன்ன பாருங்க, கட்டில் அந்த ஸ்தானத்துல மாம்ச பிண்டம் இருக்கு, மாம்ச பிண்டம் இருக்கு. அதன் பிறகு பரியங்கம் மெத்த என்று பாருங்க, அந்த மெத்தெட் இருக்காது, அந்த மெத்த இருக்குது அது வந்து பரமாத்மா. ஏன் அப்படின்னாக்க, வெறும் மாடியில படுத்துண்டா அது சுகமா இருக்காது, அந்த மாடியில வெறும் கட்டியில படுத்துண்டாலும் சுகமா இருக்காது. அதே பஞ்சசயனத்தின் மேலே ஏறின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த பஞ்சசயனத்தை போட்டு படுத்துண்டாக்க அது உடம்புக்கு ஹிதமா இருக்கும், ஏன்னா குளுமையை கொடுக்கக்கூடியது. வெயில் காலத்துல குளுமையை கொடுக்கும், குளிர் காலத்துல வெப்பத்தை கொடுக்கும், சூட்டை கொடுக்கும். அந்த மாதிரி அழகான பஞ்சு, இளவம் பஞ்சு, புஷ்பம், இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பண்ணப்பட்ட ஒரு சப்பிரபஞ்சம், அதுல படுத்துக்கிறது. அந்த மாதிரி எம்பெருமான் வந்து அந்த பரியங்கஸ்தானத்துல இருக்கான், மெத்தஸ்தானத்துல எம்பெருமான் இருக்கான். ஆக இதுக்கு பேரு பிராசாத கட்வா பரியங்க நியாயம்னு பேரு. இந்த மூணு விதமா இங்க கல்பிக்கணும். நாடியானது பிராசாதமா இருக்கு, மாடியா இருக்கு. அத மாதிரி இந்த மாம்ச பிண்டம்ன்றது படுக்கையா இருக்கு, கட்டிலா இருக்கு. அதே மெத்தையாக எம்பெருமான் இருக்கான். அதனால என்னாச்சு, எம்பெருமான் தான் சாட்சாத் நமக்கு சயனம் ஸ்தானம். நாம தூங்குற இடம் எதுனாக்க நேருக்கு நேரம் அவங்கிட்ட சம்பந்தம், நேருக்கு நேரம் அவங்கிட்ட சம்பந்தம் இருக்கு. அதனால தூக்க நிலையில ஆதாரமா இருக்குது யார் அப்படின்னு கேட்டாக்க எம்பெருமான் தான் ஆதாரமா இருக்கான். அதுக்கு தட்டில் மாடி இதெல்லாம் சேர்றது. அந்த மாதிரி நான் முதல்ல நாடி மாம்ச பிண்டம், அது மேல பெருமான் இருக்க, அந்த பெருமான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நமக்கும் ஆதாரமா எழுந்துள்ளிருக்கான். அதுல நாம படுத்துட்டு இருக்கோம். எப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, விகல்பம்ங்கிறது இல்ல, விகல்பத்தினால வர தோஷம் இல்லை. அதே மாதிரி பக்ஷே பாதம் சொன்ன பாருங்க, அந்த பாதமும் இல்ல. எல்லா சாஸ்திரத்துக்கும் பிராமணியம் சொல்லிட்டோம். அதே மாதிரி எம்பெருமானே சர்வாதாரம், அனைத்துக்கும் ஆதாரமாக எம்பெருமானே இருக்கான் அப்படின்றதும் சித்திச்சுடுறது அப்படின்னு தெரிஞ்சுடுறது. அதனால இந்த மாதிரி ஸ்தானம் சுசுக்தி ஸ்தானமானது எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்னு தீர்மானமா சொல்றதுக்கோசரம் இந்த அதிகாரம் வந்தது. இதுல ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு, அந்த ரெண்டு சூத்திரங்களோட இந்த தீபஸ்ரீ சூக்திய இதை சேவிக்கலாம். அது சேவிச்சோம்னாக்க அர்த்தம் சரியா புரியும். ததபாபூ நாடீஷு தச்சுதே ஆத்மனிச்ச அப்படின்னு சூத்திரம். நாடிகள் புரி நாட்டியக புரீதது பிரம்மச்ச சுசுப்தி ஸ்தானத்வேன ஸ்ரூயந்தே. சுசுப்தின்னா தூங்குறதுன்னு அர்த்தம். தூங்குறதுக்கு ஸ்தானம் எது, இருப்பிடம் எது அப்படின்னுட்டா மூணு சொல்றக்கு, நாடிகள் இந்த புரீதத்து பிரம்மம் அப்படின்றது சொல்றது. இங்க வேதத்துல அங்கங்க சொல்றக்கு, கிம் ஏகாம் விகல்பா உத சமுச்சயி சம்சயா. இவைகளுக்கெல்லாம் விகல்பம் தானா அல்லது சமுச்சயமா, சமுச்சயம் சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாம் சேர்ந்து இருக்கிறது, மூணும் சேர்ந்து இவனுக்கு இருப்பிடமா இருக்கு அப்படின்னு சொல்றதா அப்படின்னு கேள்வி வர்றது, சந்தேகம் வர்றது. பூர்வபக்ஷி சொல்றான், விகல்ப இது பூர்வபக்ஷ, விகல்பம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அந்த வாக்கியம் இருக்கு, அது எத்திர ஏதது சுத்தக சமஸ்தக சம்பிரசன்னக சொப்னம் நவிஜானாதி. இந்த ஜீவன் இருக்கானே, ரொம்ப அவனுக்கு வந்து இது வந்துடுத்து, ரொம்ப களைப்பு வந்துடுத்து, ரொம்ப களைச்சு போய் விசிராந்தி பண்ணிட்டா போறோம், ஓய்வு எடுத்துண்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரசன்னக அவனுக்கு குழப்பமே இல்லை. மனசு நல்லா அடிச்சு போட்டாங்க, தூங்கினோம்னு சொல்லுவோங்க, ஆனா எழுந்தனோடக்கா சுகமா இருக்கும், ஒரு இது இல்லாம குழப்பம் இல்லாம நல்லா நிம்மதியா இருக்கும். அப்ப எப்படி இருப்பான்? சொப்னம்னா விஜானாதி, சொப்னத்தையே பார்க்க மாட்டான், சொப்னமே அவனுக்கு வராது, எதுவுமே சொப்ன ஞானமே வராது. அப்ப சொப்னம் இல்லைன்னா காட நித்ரன்னு அர்த்தம், ஆழ்ந்த உறக்கம். அப்போ ஆசு ஆசு ததா நா ததா, அப்பொழுது ஆசு நாடிஷு, இந்த ஹிதா அப்படின்ற ஒரு நாடிகள், அந்த நாடிகள்ல சிருப்தோ பவதி, அதெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் சொல்றது. இது நாடிகள் இவனுக்கு சுருப்தி ஸ்தானமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்த வாக்கியம் இது. இது சாந்தோக்கியத்துல இருக்கு. அதன் பிறகு பிரகதாரண்யத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அதுல என்ன சொல்றது? அதயதா சுஷுப்தோ பவதி எதான கஷ்டனவேத, எப்ப இவன் தூங்குறானோ அப்போ எந்த விஷயத்தினுடைய ஞானமும் இல்ல அவனுக்கு, எதையுமே அறிஞ்சிக்கிறது இல்லை. அப்போ அது என்னது? கிதானா மனாத்யா துவாசப்ததி சஹசிராணி, 72,000 நாடிகளாம் அது. துவாசப்ததி 72 சகசிரங்கள், 72,000 நாடிகள். அதுக்கு ஹிதா நாடிதான் அதுக்கு பேர். அதுக்கு ஹிருதயாது புரீததம் அபிப்பதிஷ்டந்தே, இந்த தூங்குறவனுக்கானே அவன் அவனுடைய ஹிருதயத்திலிருந்து புரீதம் இருக்கு பாருங்க, ஒரு மாம்சப்பேட்ட அத சுத்தி போயிட்டு இருக்கான். அது அபிப்பிரதிஷ்டந்தே, சுத்தி போறது அப்படின்னாக்க சுத்தி போறது. அபிப்பிரதிஷ்டந்தே தாவிகி பிரத்யவசிய, தாவிகி பிரத்யவசிய, அவைகளோட அந்த நாடிகள் மூலமாக பிரத்யவசிய அடைந்து புரீதத்தை அடைந்து புரீதத்தி சேத்தே, அந்த மாம்ச பிண்டத்துல நல்லா தூங்குறான், நல்லா தூங்குறான் அப்படின்னுட்டு நாடி நாடி வழியாக இந்த புரீதத்தை அடைஞ்சு தூங்குறான் தான் இங்க சொல்றக்கு. முதல்ல சொன்ன சாந்தோக்கிய புரட வாக்கியம் நாடிகள்ல தூங்குறான்னு சொல்லிட்டு, இப்ப பிரகதாரண்ய வாக்கியமும் நாடிகள் துவாரா மாம்ச பிண்டத்தை அடைந்து அதுல தூங்குறான் அப்படின்னு சொல்லிடுத்து. அதன் பிறகு எத்தை தத்புருஷஸ்வபி நாம சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு இருக்கு. புருஷா சுபதி நாம எங்க தூங்குறானோ அப்படின்னு சொல்லி சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி, சச்சப்த வாச்சியமான பிரம்மத்தோட சேர்ந்து தூங்குறான், அவனை அடைந்து தூங்குறான் அப்படின்னு அர்த்தம். இப்படி மூன்று விதமா சொல்றக்கு. இது திரையாணாம் நைரபேட்ச பிரதீதே, நாடியில தூங்குறான், மாம்ச பிண்டத்துல தூங்குறான், பரமாத்மாவிடம் தூங்குறான் அப்படிதான் சொல்றக்கு. இங்க வந்து நாடி ஆசிரியச்சு அந்த இதை ஆசிரியச்சு மாம்ச பிண்டத்தை ஆசிரியச்சு பரமாத்மாவை ஆசிரியச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லை, சாபேட்சத்துவம் இல்லை, மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சிக்கிறது இல்ல, அபேட்சிக்காம நிரபேட்சமா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால மூணுத்திலையும் தூங்குறான்னு சொல்லணும். ஆனால் ஒரே சமயத்துல மூணுத்திலையும் தூங்குறான்னு சொன்னா விரோதம் வந்துடும். விரோதம் வர்றதுனால ஏதோ ஒண்ணுத்துல தூங்குறான் விகல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷி ராத்தாந்த சத்து சித்தாந்தம் சாதிக்கிட்டு பிராசாத கட்வா பரியங்கவது, பிராசாதம் மாடி, கட்வா கட்டில், பரியங்கம் மெத்த, பரியங்கவது காரியபேதேன சமுச்சய சம்பவதி, காரியபேதேன காரியபேதம் இருக்குது. சில பேருக்கு மாடியில படுத்திருந்தாதான் தூக்கம் வரும், சில பேருக்கு தலையில படுத்திருந்தா தூக்கம் வரும், கீழே படுத்திருந்தாதான் தூக்கம் வரும், எத்தனையோ இருக்கு. அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. மாடியானது மேல இருக்கு, கீழ்தளத்துல மேல்தளம் மாடி, அது என்ன பண்றது? அங்க கட்டில் போட்டாக்க அந்த கட்டில அது தாங்கிறது, அந்த கட்டிலுக்கு மெத்த வந்து ஆதேயமா இருக்குது. அத மாதிரி காரியம் வேதாது, ஒவ்வொன்றத்தினுடைய காரியம் வேற வேறையா இருக்கு. அதனால சமுச்சய சம்பவதி சேர்ந்து வர்றது, மூணுமே மூணுமே இங்க உனக்கு தூங்குற ஸ்தானம் தான். ஆனா காரியபேதம் இருக்கு, மூணுத்திலையும் தூங்கலை இவன், மாடி மாடி மேல கட்டில், கட்டில் மேல மெத்த, மெத்த மேல இவன் தூங்குறான். அவ்வளவுதான், அது மெத்த மேல தூங்குறான்றதுதான் உண்மை. அதுதான் சாட்சாத்து சயனஸ்தானமா இருக்கு. மீதி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதாரமா இருக்கு, அவ்வளவுதான். அதனால சமுச்சய சம்பவதி, சமுச்சயம் ரெண்டு மூணு சேர்ந்து இருக்கிறது சம்பவிக்கச்ச பாக்ஷிக பாத கர்ப்ப விகல்பகா, பாக்ஷிக பாத கர்ப்ப ஒண்ணு ஒரு சாஸ்திரத்தை உத்தண்ட இன்னொரு சாஸ்திரத்துக்கு பாதத்தை சொல்லணும், பாதீனமா போயிடும், அப்பிரமாணமா போயிடும். அந்த அந்த சாஸ்திரத்துக்கு அப்பிரமாணம் பண்ணி போயிட்டுனாக்க அப்ப வேதம் நமக்கு சொன்னதே வியர்த்தமா போயிட முடியும். அதனால பாக்ஷிக பாத கர்ப்ப, பாக்ஷிக பாதத்தை உடைய விகல்பமானது அது சரி என்ன, இது சமுச்சயோ நியாய சேர்ந்து இருக்கிறதுன்றதுதான் சரி. அதனால பின்னாச்சு தத்தர பரியங்கானியம் பிரம்ம, பரியங்கம் மெத்த பரியங்க வித்யேன கௌடேயி உபநிடதம் சொல்றது, பரியங்கா ரோகணாந்தாம் பஜதி அப்படின்னுட்டு பிரம்ம சம்வாத தன்யான் சராடு சாய்க்கிறார் சுவாமி. அதனால பிரம்மமானது பரியங்கஸ்தானத்தை உடையதா இருக்குது, பரியங்கிற ஸ்தானத்தை உடையது பிரம்ம, அந்த ஸ்தானத்துல பிரம்ம இருக்கு. ஏ எதக பரியங்கவது சாட்சாத் பிரம்ம சுசுப்தி ஸ்தானம். அதனால சாட்சாத்து பிரம்மம்தான். பரியங்கம் மெத்தையிலதான் நம்ம பிரச்சனை தூங்குறோம், கட்டில் மேல மெத்த இருக்கு, கட்டிலுக்கு நம்ம சம்பந்தம் நேர் சம்பந்தம் இல்லை, மெத்த துவாரா தான் நமக்கு சம்பந்தம் இருக்கு. அதனால நேர் சம்பந்தம் இதுதான் இருக்குது அப்படின்னு இங்க அர்த்தம் அது. அதனால பரியங்கவது சாட்சா பிரம்ம சுழுப்தி ஸ்தானம், பிரம்மந்தான் சுழுப்தி ஸ்தானமா இருக்குது. இன்னொன்னு மூணுத்துக்கும் ஒரே காரியம் ஒரே பிரயோஜனம் சொன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் விகல்பம் சொல்ல முடியும். முன்னாடி சொன்ன பாருங்க, தயிர் பால், தயிரை கொண்டு அக்னிஹோத்திரம், பாலை கொண்டு அக்னிஹோத்திரம்னாக்கா ரெண்டும் ஒரே காரியம் தான். அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றதுக்கு தயிர் உபயோகமா இருக்கு, பால் உபயோகமா இருக்கு, ஆனா ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல உபயோகப்படுத்த முடியாது. ஆகையினால ரெண்டும் ஒரே காரியத்தை சாதிக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும்னு சொல்ல முடியும். ஆனா இங்க மூணுத்துக்கு அப்படி இல்லையே, மூணுத்துக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு பிரயோஜனம் வருது. அதனால மாடியில கட்டில மெத்தையில அப்படின்னு சொல்லணும் அது. அதனால நாடியில அந்த புரி மாம்ச பிண்டம் இருக்கு, அந்த மாம்ச பிண்டத்துல பிரம்மம், அதுல இவன் தூங்குறான் அப்படின்னு சொல்ற அர்த்தம் சரியா போயிடுது அப்படின்னு இங்க சாதிக்கிறார். அதனால சுசுப்தி ஸ்தானம் எதுனாக்க பிரம்மம் தான், மீதி ரெண்டும் அதுக்கு உபயோகப்படுறது அவ்வளவுதான். அதனால எந்த தோஷமும் இல்லை, சமுச்சயம் சொல்றது தான் சரியா இருக்கு, காரிபேதா அப்படின்னு சித்தாந்தம் சாதிக்கிறார். இவன் சூத்ரார்த்தம், சூத்ரார்த்தம் என்ன அப்படின்னாக்கா ததபாவக, முதல்ல சந்தியே சிருஷ்டிராசகி அப்படின்னு சொல்லிட்டார். அதுல சந்தியம்னாக்க இதுவும் இல்லாமதுனால நடுவுல இருக்கிறது, சுப்னத்தை காண்றதுன்னு அர்த்தம் சொல்லிட்டோம். ததபாவக இந்த தச்சப்தம், இந்த புரோணம்னு இங்கிலீஷ் சொல்றாரு இல்லையோ, இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள் அப்படின்னு இதுக்கு பேரு. சர்வநாம சப்தங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க முன்னாடி எதை சொன்னமோ அதை பராமரிசிக்கும், பூர்வ பராமரிசின்னு பேரு. அது எப்படி அப்படின்னாக்க ராமஹா தசரதஸ்ய புத்திரஹ சீதாயாஹ பதிஹி அப்படின்னு சொன்னோம். இப்ப ராமஹா தசரதஸ்ய புத்திரஹ, ராமன்றவன் தசரதனுடைய பிள்ளை, சஜ சீதாயாஹ பதிஹி அவனும் சீதையினுடைய பத்தா. இப்ப சஜன்றது ராமனை தான் சொல்றது அது. அத மாதிரி ததபாவ முதல்ல சொன்னது சொப்னாவஸ்தை சொல்லியா எடுத்து, அதனால சொப்பனை இல்லாதது இல்லாத ஸ்திதி அப்படின்னு அர்த்தம். ததபாவக அப்படின்னா சொப்னாபாவ, சொப்னம் இல்லாதது. அது எது சுசுப்தி, தூக்கம், சுவாபம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதனால சுசுப்தி தூங்கிறது. அப்போ சுசுப்தி அந்த தூங்கறதானது நாடிஷு நாடிகள்லயும், ஆத்மனி பரமாத்மாவோடத்திலையும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப புரியத்தத்தை நீங்க இல்லையே அப்படின்னாக்கா அங்க ச அப்படின்னு இருக்கு, ஆத்மனிச்ச அப்படின்னு, ச அப்படின்னு சொன்னதுனால அந்த சசப்தகாரத்தினால இந்த புரியத்தது சொல்லப்படுறது. ஏன்னா ஸ்ருதி அதை சொல்லிடுச்சு, வேதமே அதை சொல்லிட்டதுனால சசப்தத்தினால இது கிரகிக்கப்படுறதுன்னு அர்த்தம். சகாராத்து புரியத்திச்ச ஏதி சொல்லிடுத்து, ஸ்ருதி சொல்லிட்டாக்கா அதை நம்மளால மீற முடியாது. பிரயாணம் சுழுத்திஸ்தானத்துவ ஸ்ருதே, இந்த மூணுத்துக்குமே சுழுத்தி ஸ்தானத்துவமானது படிக்கப்பட்டிருக்குது. அதனால முக்தேன நியாயேன பிராசாத கட்வா கட்வா பரியங்க நியாயம் சொன்ன மாதிரியோ அந்த நியாயத்தினால சமுச்சயோ நியாயை அபிப்பிராய, சமுச்சயம்தான் சரி அப்படின்றது இங்க நியாயம், இதுதான் சரின்றது திருவுள்ளம், சூத்திரகாரருடைய திருவுள்ளம் இதுதான். அதனால மூணுமே இங்க சுழுத்தி ஸ்தானமா இருக்கு. ஆனா காரிய பேதம் இருக்கு, சாட்சாத் சுழுக்திக்கு ஆதாரமா இருக்கிறது யாருன்னாக்க எம்பெருமான் தான். அதனால அது ஒரு கல்யாணமா வருது, அது கல்யாண குணமா வருது. அதிகரணசாரில் சுஷுப்தி ஆதிருதிகி அப்படிங்கிற தூக்கத்துக்கு ஆதாரமா இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு அங்க கல்யாண குணமா சாதிச்சிருக்கார் சுவாமி. அதனால இது அபிப்பிராயம். அது மாத்திரம் இல்ல, அடுத்த சூத்திரத்தினால ஒரு விஷயம் சாதிக்கிற என்ன அப்படின்னா, மொத்தம் தூங்கினான், தூங்கறத என்ன பண்ணா சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு அங்க சொல்றக்கு, அந்த சச்சப்த வாச்சியமான பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கான், அங்கதான் தூங்குறான், ஏன்னா ஓய்வு எடுத்துக்கிறான் எம்பெருமான் கிட்டதான் அப்படின்னு இருக்கு. அதன் பிறகு ஒரு வாக்கியம் இருக்கு, சத ஆகமிய ந விதுகு சத ஆகச்சாமகே இது. இவன் வந்து எங்க போய் தூங்கினான், பெருமாள்கிட்ட போய் தூங்கினான், ஆனா எழுந்த வரச்ச நான் பரமாத்மா கிட்டதான் நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னுட்டு இவனுக்கு தெரியறது இல்ல, தெரியறது இல்லைன்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், தூங்கினதும் எம்பெருமானிடத்தில், எழுந்து வந்ததும் எம்பெருமானிடத்தில் இருந்தான், எழுந்து வந்தான் எம்பெருமானிடத்தில் தான் தூங்கினான், அங்கேருந்து எழுந்து வந்தது கூட அவன்கிட்ட இருந்தான் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அதனால எவனிடத்தில் இவனுக்கு பிரபோதம் உத்திதி எழுந்திருக்கிறதுன்னு வந்ததோ அந்த காரணத்தினாலேயே இவன் வந்து சுழுத்தி ஸ்தானமா இருக்கிறது பரமாத்மா தான் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால எந்த காரணத்தினால அசகான் இருக்குது சூத்திரத்துல, அச பிரபோதோ அஸ்மாத் அப்படின்னு இருக்குது. அஸ்மாத் இவனிடத்தில், இவனிடத்துல எதனா எதக அப்படின்னு சேர்த்துக்கணும், இந்த அதகான் வந்ததுன்னா எதகான் வரும் முன்னாடி, எந்த காரணத்தினால அதக பிரம்மந்தான் இவனுக்கு சுசுப்தி ஸ்தானமா இருக்குதோ அந்த காரணத்தினாலேயே பிரபோதக அஸ்மாத், பிரபோதக விழிச்சுக்கிறதுங்கிறது விழிப்பு வரதே எழுந்துக்கிறது தூக்கத்துல எழுந்துக்கிறதுன்றது அவங்கிட்ட அஸ்மாத் பிரம்மத்திட்டமே பிரம்மத்துக்கிட்ட இருந்துதான் இவனுக்கு விழிப்புங்கிறதே வருது. அதனால எந்த காரணத்தினால எம்பெருமான் இவனுக்கு சுசுப்தி ஸ்தானமா இருக்கானோ அந்த காரணத்தினாலதான் அவனிடமிருந்தே விழிப்பை அடைகிறான் அப்படின்னு இங்க வருது இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுறது. அதனால தூங்குறதும் எம்பெருமானிடத்தில், தூங்கி எழுந்து வரதும் எம்பெருமானிடமிருந்துதான் அப்படின்னு சித்திக்கிறது. அத பிரபோத அஸ்மாத், அஸ்மாத் பிரம்மணஹ பிரபோத ஸ்ருதி அதையேவ உபபத்தியதே, அவங்கிட்டே இருந்து அவன் வந்து சுழுப்தி ஸ்தானமா இருந்தாதான் அவங்கிட்டே இருந்து அவன் எழுந்து வரான் அப்படின்றது பொருத்தமா இருக்கும். இதாத போனாக்கா இங்க பொறுத்தவன்ட்டு அங்கே இருந்து வரானே அப்படின்னு சொன்னாக்கா தப்பா பிட முடியும். அதனால தூங்குற இடமும் ஒரே இடம், எழுந்து வர்ற இடமும் ஒரே இடம். அந்த காரணத்தினால எம்பெருமானே சுழுத்தி ஸ்தானம் அப்படின்னு தீர்மானமா இங்க சாதிக்கிறார். அத பிரபோதோ அஸ்மாத், அஸ்மாத் பிரம்மணஹ பிரம்மத்திடமிருந்து பிரபோத ஸ்ருதி எழுந்து வர்றதுன்றது, வீழ்ச்சிந்து வர்றதுன்றது அசையவ உபபத்தியதே. அவன் சுருத்தி ஸ்தானமா இருந்தாதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா அந்த சுருதி இருக்குது, சத ஆகமிய நவிதுகு. எம்பரமாரிலிருந்து எழுந்து வரா தூங்கிட்டோ, ஆனா நவிதுகு அவ அறிந்து கொள்வதில்லை. என்னன்னு சத ஆகச்சாமகே இதி சுருயதே. சத்துக்கிட்ட இருந்துதான், சச்சப்த வாச்சியமான பிரம்மத்துக்கிட்ட இருந்தான் நம்ம தூங்கி எழுந்து வரோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு. இது சுயத்தை, இது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால சுஷுப்தி ஸ்தானம் எதுனாக்கா பரமாத்மா தான். அதனால இது பெரிய கல்யாண குணம். இப்போ தூங்கிறதுன்றது என்னது அப்படின்னா, இந்திரியங்கள், உடம்பு, எல் பிராணன் எல்லாமே களைச்சு போயிருக்கு. களைச்சு போறதுன்றது ஏன் வந்தது? பெருமா தேவதைகளுக்கு எல்லாம் இமயவர்கள்னு பேரு. ஏன்னா அவன் தூங்கவே மாட்டான்னு சொன்னோம், நேற்று கூட பார்த்தோம். அதனால இந்த இது இருக்கே களைச்சு போறதுன்றது எதனால வந்தது? இந்த உடம்பு சம்பந்தத்தினால. அது கூட கர்ம விஷயமா போயிட்டதுனாலதான். அப்படி வரவே நமக்கு என்ன ஆகுதுன்னாக்க, களைப்பு வந்து ஓய்வு எடுக்கிறோம். அந்த மாதிரி களைப்புன்றதே அவனுக்கு கிடையாது. எம்பெருமானுக்கு களைப்புன்றதே கிடையாது. ஏன்னா அவன் நிச்சய சுத்தன். அதனால திவ்யாத்ம சுரூபமும் திவ்யமங்கல விக்கிரகமும் திவ்ய கல்யாண குணங்களும் உடையவனா இருக்கிறதுனால இந்த களைப்புன்றது கிடையாது. அதனால அவனுக்கு தூக்கம்ன்றதே கிடையாது. ஆனா தன்னுடைய தாயார் என்ன பண்ணுவா, தனக்கு உடம்பு முடியறதோ முடியலையோ, தன் குழந்தைக்கு களைச்சி விளையாட்டு விளையாட்டு வந்ததுன்னா அதை மடியில ஒட்டு தூங்க பண்ணுவாள் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னா தன் இடத்துல தூங்க பண்றான், பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கிறான். ஆகையினால இது இங்க இந்த சுழுத்தி ஆதாரம் களைப்பெல்லாம் இல்லாததுனால அதுக்கு எதிர்த்தட்டு களைப்போட கூடின ஜீவனை காட்டிலும் ஹேய பிரத்தனைகனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். அதே மாதிரி சுழுத்திக்கு ஆதாரமாக எழுந்துள்ளிருக்கான் எம்பெருமான் அப்படின்னு ஒரு திருக்கல்யாண குணம் சொல்லப்பட்டது. உபயலிங்கத்துல இரண்டாவது ஹேய பிரத்தனைகத்தன்றது இங்க சொல்லப்படுறது இது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அப்ப திருப்பரம்பராயே நமக்கு.